ശ്രീമതേ നിഗമാന്തമഹാദേശികായ നമഃ. ആകണ്ഠമാദിപുരുഷം കണ്ഠീരമമുപരികുണ്ഠിതാരാതിം വേഗോപകണ്ഠസംഗാത് വിമുക്തവൈകുണ്ഠ ബഹുമതിമുപാസേ. ആകണ്ഠമാദിപുരുഷം കണ്ഠീരമമുപരികുണ്ഠിതാരാതിം വേഗോപകണ്ഠസംഗാത് വിമുക്തവൈകുണ്ഠ ബഹുമതിമുപാസേ. ശ്രീ തമാസികാഷ്ടകം മൂന്നാമത് പദ്യം. വേഗവതിയുടെ സമീപത്തിൽ അമർന്നിരിക്കக்கூடிய വേളുക്കൈ എന്ന ക്ഷേത്രത്തിൽ എഴുന്നിരിക்கக்கூடிய നിജമ്മനെ പറ്റിയ സ്തുതി. അന്ന് നിജമ്മനക്ക് കാമാസിക ഹരിഹി, കാമാസിക നരഹരിഹി ഇവരെല്ലാം തിരുനാമം ഇരിക്കും. കാമാസികാന്റത് വന്ന് വിരുപ്പത്തോട് വീട്ടിരുക്കൈ ഏളി ഇരുത്തൽ താത്പര്യം. അല്ല, അന്ത തിരുനാമത്തെ അപടിയ സംസ്കൃതത്തിൽ കാമാസിക ആസിക്കാണ്ടത് അത് ഇരുത്തൽ, കാമന വിരുപ്പം. ദ വേൾ ഇരുക്കൈ അന്ത നരഹരിയെ പറ്റി ഒരു അഷ്ടകം, ഒൻപത് പദ്യങ്ങൾ, എട്ട് പദ്യം മേലെ ഒരു ഫലസ്തുതി. ഒന്ന് രണ്ട് പദ്യങ്ങളുടെ അർത്ഥങ്ങളെ പാർത്തം. അന്ത കാമാസിക അരിഹി നമ്മുടെ താപത്തെയെല്ലാം പോക്ക വേണ്ടെന്ന് രണ്ടാമത് പദ്യം മൂലമാകും. അതൊക്കെ പിന്നെ മുതൽ പദ്യത്തിന് അത് അദ്ഭുതമാണ് കേസരി വന്ന് ജിയാത് അപ്പൊ മംഗളാശാസനം പറഞ്ഞാർ. ഇപ്പൊ മൂന്നാമത് പദ്യത്തിന് അന്ത സിംഹത്തെ, അന്ത നരസിംഹനെ അഴക ഒരു വർണ്ണനെ എവ്വാറ് അവൻ കാഴ്ചയളിക്കുന്നു, എപ്പടി അവൻ എന്ത് എന്നെ ചെയ്ത് ഇന്ന ക്ഷേത്രത്തിക്ക് എഴുന്നള്ളിനാണ്ടതെയും ഒരു അഴക സാധിക്കാർ. നല്ല ശബ്ദ അലങ്കാരം. ആ കണ്ഠ കണ്ഠീരവ കുണ്ഠിത വേഗോപ കണ്ഠ വിമുക്ത വൈകുണ്ഠ அப்படின்னு ரொம்ப அழகா, அந்த கண்ட குண்டன்னு ரொம்ப அழகா குண்டின்னு பிரயோகம் பண்ணிருக்க. கழுத்து வரை அவன் அந்த புராண புருஷன் எம்பெருமானுடைய தோற்றம் தான், மேலையும் அவன் தான், எல்லாம் அவன் தானே, அதுக்காக தலையை அவனுடையதுலன்னு சொல்லக்கூடாது. கழுத்து வரை அந்த புராண புருஷனாகவே அந்த வடிவம் கொண்டவனாக உபரி மேல கண்டீரவம், கண்டீரவான சிங்கத்துக்கு பெயர். சிங்கம் சிங்க உருவில் இருக்கக்கூடிய தலைப்பகுதி சிங்க உருவில் இருக்கக்கூடிய குண்டித அராத்தி, அராத்திகினா பகைவர்கள், பகைவனை கொன்றவனாக அந்த வேகவதி நதியினுடைய அருகில் உள்ள ஒரு பிரதேசத்துல சங்காத்து ஆசையினால் என்ன பண்ணா, வைகுண்டத்து மேல இருக்கக்கூடிய ஒரு பகுமானத்தை கூட விட்டுட்டு, அந்த மதிப்பை கூட விட்டுட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான் பகவான். அப்படிப்பட்ட பகவானை உபாசிக்கின்றேன், வழிபடுகின்றேன்னு ஒரு அர்த்தம் இது, மேலோட்டமான அர்த்தம். சம்ஸ்கிருதத்தை கொண்டு பார்த்தோம்னா உபாசே, உபாசேனா கிரியாபதம், உபாசேனா உபாசிக்கின்றேன், வழிபடுகின்றேன் அப்படின்னு தாத்பரியம். அகம்ன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை சம்ஸ்கிருதத்துல. உபாசே உபாசிக்கின்றேன் யாரை அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் அந்த மூன்று விசேஷமான இது, நான்கு வச்சுக்கலாம், ஐந்து. அதாவது ஆகண்ட மாதிபுருஷம், உபரி கண்டீரபம், குண்டித அராதிம், வேகோபகண்ட சங்காத்து, விமுக்த வைகுண்ட பகுமதி. நான்கு விசேஷங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு. முதல்ல ஆகண்டம் ஆதிபுருஷம், ஆன்றது மரியாதை, மரியாதைனா அளவு, லிமிட்னு அர்த்தம். ஆன்னு சொன்னா அதுவரை, ஆ ஜென்ம சுத்தானாம் அப்படின்னு காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்ற, ரகுகுல வம்சத்துல எல்லாம் பிறப்பிலிருந்தே சுத்தமானவர்கள் தாத்பரியம். சம்ஸ்காரங்கள் ஏற்பட்ட பிறகு சுத்தி, அவர்களுக்கு பிறக்கும் போதிலிருந்து ஒரு சம்ஸ்காரமும் விடாமல் எல்லா சம்ஸ்காரங்களும் கிடைக்கப்பட்டனால் அவர்கள் ஆ ஜென்ம சுத்தர்கள் சொல்ற மாதிரி. இங்க ஆ கண்டம் ஆதி புருஷம், கண்டகான கழுத்து பகுதி, அந்த கழுத்து வரைக்கும், கழுத்து வரையில் புராண புருஷ வடிவம் கொண்டவனாய் இருக்கக்கூடிய அந்த காமாசிகாஹரிஹி அவனை உபாசிக்கின்றேன். உபரி கண்டீரவம், அப்ப கழுத்துக்கு மேல, கழுத்துக்கு மேல எப்படி இருக்கான், கண்டீரவஹா, கண்டீரவஹான்னு சிங்கத்துக்கு பெயர். கண்டீரவம் இரண்டாம் வேற்றுமை, ஏன்னா ஆதி புருஷம் கண்டீரவம் எல்லாமே இரண்டாம் வேற்றுமை, தித்திய விபக்தி அவனை அர்த்தம். அதற்கு பிறகு அவன் இந்த சிங்கம் என்ன செய்தது அவதரித்து அப்படின்னு கேட்டா, குண்டித அராத்தின், அராத்தின எனிமி, அராதி அராத்தைய, வேதமானது அடிக்கடி அராத்தையன்ற பதம் நிறைய வரும். எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், பகைவர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு. நமக்கு இந்த காலத்துல முக்கியமான பகரர்கள் யாருன்னு கேட்டு நம்முடைய துர்குணங்கள் தான். இந்த துர்குணங்கள்லாம் ராவணன் போன்றும் இரண்டகசிப்பு போன்றும் இருக்கின்றன. அதனால் அவைகளையெல்லாம் வெல்லுமாறு நாம் பகவானிடத்தில் பிரார்த்திக்கணும். அந்த நரகரையும் செய்வான். குண்டித அராத்தின், குண்டித அராத்தின்னா பகைவனை கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மனை. வேகோபகண்ட, வேகா உபகண்ட, வேகான பெயர், வேகவதிக்கு வேகான்னு பெயர் இருக்கு. வேகா சேதுதானே அந்த ஸ்தோத்திரம் பார்த்தோம் இல்லையா, வேகா வேகா சேது. வேகா உபகண்ட, உபகண்ட அருகில் அர்த்தம். வேகா உபகண்ட வேகோபகண்ட சந்தினால் ஆயிடுது. வேகா உபகண்ட வேகோபகண்ட மேல அதே மாதிரி குண்டித அராத்தியம் குண்டிதாராத்தியம் சவர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லுவா. குண்டித அராத்தியம் குண்டிதாராத்தியம். இப்ப வேகோபகண்ட சங்காத்து இது வந்து அந்த வேகவதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்துல சங்காத்து, சங்காத்துனா ஆசை, அங்க வரணும்ன்ற ஆசையினால என்ன பண்ணானா, விமுக்த வைகுண்ட பகுமதிஹி எம்பெருமான். பகுமதிஹி பகுமானம்னு சொன்னா ஒரு வெகுமானம், ஒரு மதிப்பு. எதன் மீது மதிப்பு? வைகுண்டத்தின் மீது மதிப்பு, வைகுண்டத்தின் மீது மதிப்பு. விமுக்த அவனா விட்டவனாக, வைகுண்டத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பையும் விட்டவனாக கைவிட்டவனாயுள்ள இந்த நரசிங்க பெருமானை பகுமதிம்னு தித்தியா பக்தி ஆயிடுத்து. பகுமதிஹி ஹரிஹி பகுமதிம் ஹரின்னு ஆச்சு. உபாசே அவனை வழிபடுகின்றேன். மொத்தமா பார்த்தோம்னா அதாவது இங்க நித்தியவாசம் பண்றான்னு தாத்பரியம். பகவான் இங்க எப்படி இருக்கான்னு நரசிம்மன் இங்க எல்லா இடத்துல இருக்கான் இல்லையா, அதனால இங்க இருக்கான்னு தாத்பரியம். நித்தியவாசம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகண்டம் முதல்ல ஒரு அன்வேதம் பார்த்தோம்னா ஆகண்டம் ஆதி புருஷம், உபரி கண்டீரவம், குண்டித அராதிம், ஆகண்டம் ஆதிபுருஷம், உபரி கண்டீரவம், குண்டித அராதிம், வேகா வேகோபகண்ட சங்காது, விமுக்த வைகுண்ட பகுமதிம், விமுக்த வைகுண்ட பகுமதிம் உபாசை வழிபடுகின்றேன் தாத்பரியம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.